கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே. தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே. ஐயோ தடுமாறுதே உன் கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே. நீ பேசும் பேச்சு நாள் தோறும் கேட்டு என்ன ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. கண்ணே கண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னே கண்ணா கண்ணே கண்ணே என் கண்ணே கடல் சேருது வெண்ணிலாவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே. அது உனை சேர ஒளி வீசுது அந்த விண்ணீரங்கள் நான் இந்தன் கண்ணீனிலே வந்து குடியேறவே கொஞ்சம் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே. தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி